எல்லாம் சூரியன் நீ, இரவெல்லாம் சந்திரன் நீ. நெஞ்சை கொஞ்சம் கேளலி, நீயும் நானும் நேரா சொல்லலி. என்னோட இந்திரனி, எனையாளும் சுந்தரனி. கனவெங்கும் கொல்பவள்ளி, எனையாளும் சுந்தரினி. கொஞ்சம் கேடலி, நீயும் நானும் வேறா.